கிறிஸ்தேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்தமல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பான வாழ்த்துதலோடு, விசேஷமாக இன்றைய நாள் ஆவிக்குரிய கொடுகையிலே ஒரு குடும்பமாய் பங்கேற்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ளவும் தேவன் பாராட்டின தயவுகளுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் கூட சற்று நேரம் நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கிருபாசனம். நாம் வாழ்கிற இந்த காலம் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு காலம். இன்னும் நாம் சொல்லிட்டோமானால் தெய்வீக திட்டத்தில் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பின் காரியங்களில் இது கடைசி காலம். அந்த வகையில் சுவிசேஷகத்தின் முடிவு காலப்பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய நமக்கு இது ஒரு விசேஷித்த காலம். எந்தெந்த வகையில் இது விசேஷித்த காலம் நாம் சொல்லலாமானால் இது ஆசீர்வாதத்தின் காலம். ஏன்னா மற்ற ஏழு காலகட்ட சபைகளுக்கும் தெரியாததும் எட்டாததுமான மிகப்பெரிய ஞான அர்த்தங்களையும் கருகலான சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது அறிந்து கொண்டிருக்கிறோம். நீதிமானுடைய பாதை அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கு. அந்த வகையில் இது ஆசீர்வாதத்தின் காலம். ஆனால் அதே சமயம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, இது ஒரு விதமான ஆபத்தின் காலமும் கூட. மற்ற எந்த யுகத்திலும் இல்லாத விசேஷித்த ஆபத்து இன்றைய காலகட்டங்களில் மாத்திரமே உண்டு. அப்போ நாம் இப்படிப்பட்ட ஒரு தருணங்களில் நாம் ஜீவிக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இதிலும் விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் மல்கியா 3:2 நாம் வாசிக்கிறபடி வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடம்படுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நியாய தீர்ப்பின் காலமும் கூட. வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் தன்னுடைய பரிசுத்தவான்களை பிரித்தெடுக்கக்கூடிய காலம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப பாருங்க, நம்ம ஜீவிக்கக்கூடிய இந்த காலம் எவ்வளவு மிக முக்கியமானதும் எவ்வளவு விசேஷித்த காலமும் நம்முடைய ராஜாவினுடைய மேற்பார்வையில நியாய தீர்ப்பின் காலமாக இருக்குது அப்படிங்கிற இந்த காலத்தினுடைய தருணத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருக்கும். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாத அங்க வகுப்புல விசேஷமாக தெரிந்தெடுக்கப்படக்கூடிய இந்த காலப்பகுதிகளில் ஒவ்வொரு புது சிஷ்யும் தன்னுடைய பந்தய பொருளை காத்துக்கொள்வதற்கோ அல்லது அடைந்து கொள்வதற்கோ அவங்க மிகுந்த பிரயாசமும் மிகுந்த கவனமும் அல்லது ஜாக்கிரதை உணர்வும் கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி நாம் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மண்பாண்டத்தில் சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை அல்லது பொக்கிசத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை பற்றியே நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒரு விதத்தில் தேவனுடைய ஜனங்களாக போராடுகிறவர்களாகவும் இருக்கிறோம், ஒரு விதத்தில் சமாதானம் செய்யக்கூடிய ஜனங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் எது விரோதமாக இருக்கோ அதுவும் நமக்கு விரோதமாக இருக்கு. அதே போல் ஆண்டவருக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் இசைவான ஊழியங்களும் பிரியமானதுமாக எது இருக்குதோ அது நமக்கு பிரியமுள்ள காரியங்களாகவும் இருக்கு. ஆக இந்த நிலையில நாம் இருக்கிறோம். அப்படி இந்த நிலையில இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் விசேஷித்த தருணமாக இந்த ஜீவியத்துக்குள்ள இருக்கும் பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 எதிரிகள், சாத்தான் மற்றும் நம்முடைய சொந்த சரீரம் மற்றுமாக இருக்கக்கூடிய உலகம், இந்த 3 விசேஷித்த எதிரிகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய தாக்குதல்கள் அதிகம். குறிப்பாக நாம் சொல்லிட்டோம்னா நம்முடைய மாம்ச பலகீனங்கள்லையும் அபூரணங்களிலையும் சில நேரங்களில் துணிகரங்களையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப அதிகம். இவைகளை எல்லாம் கடந்து போகக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க எந்த விதத்திலையும், அதாவது பாருங்க எல்லா விதத்தில் பார்த்துட்டோமானாலும் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு விசேஷித்த சலுகைகளும் உண்டு, விசேஷமான ஆபத்துக்கான காலமும் உண்டு. நம்முடைய விரோதி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் முன்னாடி நமக்கு தெரியாது. சாத்தான்னா எப்படி என்ன பண்ணுவான் தெரியாது. விழுந்து போன தூதர்கள் அவங்க என்ன தெரியாது. நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகளை எப்படி நம்மை கண்ணில் சிக்க வைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சத்தியத்தினுடைய வெளிச்சம் நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டின போது அவருடைய மகத்துவத்தை நாம் கண்ட போது அப்போதான் நம்மை நாமவே பார்க்கவே ஆரம்பித்தோம். விசேஷித்தமான ஒரு சத்தியத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன தெரியுங்களா, நம் கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய முகத்தையும் நம்முடைய சரீர தோற்றத்தையும் பார்ப்பதைப் போல நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுடைய சத்தியத்தை முன்னாடி வச்சு பார்த்தோமானா அது விளங்கிடும். சத்தியம் நம்மை சரியா நியாயம் தீர்க்கும், சரியா காட்டும் நாம் இன்ன நிலையில் இருக்கிறவர்கள் என்பது. அப்ப இந்த சத்தியங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொண்டோமோ, அப்படி கற்றுக்கொண்ட போது தெய்வீக வெளிச்சத்தில் நாம் நினைக்க அல்லது அதில் நடக்க நாம் பிரயாசமா இருக்கும் பொழுது சத்ருவினுடைய பார்வை விசேஷமாக நம் பக்கம் திரும்பும். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய காரியங்கள் நாம் பார்த்துட்டோம்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய பிடிக்குள்ள வைக்கிறதுக்கு அவன் ஆரம்பத்திலிருந்தே விரும்பி இருக்கிறான். இன்னமும் அதற்கான பிரயாசங்கள் எடுத்துட்டு இருக்கிறான். எத்தனை முறை தோல்வி கண்டாலும் அதில் நிலைநிற்கிறதில் கடும் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கான். சில நேரங்களில் தோற்று போனாலும் தோற்று போனதை காட்டிக்கொள்ளாத அளவுக்கு கூட அவனுடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள்ல சாத்தானுடைய முழு பார்வையும் இந்த தருணங்கள்ல யார் மேல மாத்திரம் இருக்குதுன்னா விசேஷமாக நம் பேரிலே மாத்திரமே. அதாவது தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி அர்ப்பணிப்பின் ஜீவியம் ஜீவிக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் மேலதான் இந்த சாத்தானுடைய பார்வை தீவிரமா இருக்கு. ஏன்னா உலகத்தையோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையோ ஏமாற்றவோ வஞ்சிக்கணுங்கிறதோ அவருடைய நோக்கமோ அல்லது அவருடைய செயல்பாடுகளோ அல்லது அவருடைய விருப்பம் இல்லை, அல்லது அவங்க மேல அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒட்டுமொத்த உலகம் யாருடைய கண்ட்ரோல தான் இருக்குதுனாக்கும் அவருடைய கண்ட்ரோல தான் இருக்கு. அதான் பாருங்க, ஒரு சின்ன ஒரு பைபிள் இல்லை ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. என்ன விதமான கதைனா, ஒரு சாது முனிவர்னு சொல்லுவாங்க, இது ஒரு கற்பனை கதை ஆதாரமெல்லாம் கிடையாது. ஒரு முனிவர், ஒரு சாது, அவர் வந்து ஒரு வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது பிசாசு ரொம்ப ஹாயா படுத்து ரெஸ்ட் எடுத்துருந்தானாம். அப்போ அந்த சாது கேட்டாராம், நீயே பிசாசு, உன்னால தீமை செய்யாம இருக்க முடியாது, நீ எப்படி இவ்வளோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சாத்தான் சொன்னானா, இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய தீமை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட வேலையே இல்லை, நான் நினைக்கிறதுக்கு மேல நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சும்மா ஒரு கற்பனை. அதனால இந்த ஜனங்கள் மேல அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அவங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 6000 வருஷமா அபூர்ணத்துல சிக்கியிருக்கக்கூடிய ஜனங்களை வஞ்சித்து அவங்களுடைய கண்ட்ரோல் வைக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. இப்போ அவனுடைய பார்வை முழுக்க முழுக்க இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசமா இராதபடி குருடாக்கி வைத்திருக்கக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எவர்களோ, இந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனங்கள் எவர்களோ, அல்லது அந்த சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன் நிமித்தம் போராடுவதற்கு பிரயாசம் எடுக்கக்கூடிய ஜனங்கள் எவர்களோ, அவர்கள் எத்தனை முறை தோற்றாலும் பிரயாசங்கள் அல்லது முயற்சிகளை அதிகமாக எடுக்கக்கூடிய ஜனங்கள் எவர்களோ, அவர்கள் மேல மாத்திரமே சத்ருவினுடைய பார்வை இருக்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதான் பாருங்க அவனுடைய நோக்கம். அப்ப குறிப்பா நம்ம புரிந்து கொள்ளலாம், அவனுடைய நோக்கம் யார் மேலதான் இருக்கும்னாக்கும் நம்ம மேலதான், வேற யார் மேலையும் அதிகமா இருக்க வாய்ப்பில்லை, நம்ம மேல. அப்ப நம்ம மேல இருக்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்ண சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்புக்கு ஏதுவாக அல்லது மறுரூபப்படுத்துவதற்கு ஏதுவாக அவர் மாற்றும் போது சாத்தானுடைய அட்டாக், அதாவது சாத்தானுடைய தாக்குதல் எப்படி இருக்குமா, ஒரு 8 கால் பூச்சி எப்படி வலையை பின்னி அதுல தன்னுடைய இரையாகிய சில பூச்சி இனங்கள் அதுல வந்து சிக்கிட்டா உடனே அந்த 8 கால் பூச்சி போய் அதை உடனே போய் சாப்பிடாது. ஃபர்ஸ்ட் அதை என்ன செய்யுமா, அது தப்பிச்சு போகாதபடி தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில்னால அதை சுத்தி ரவுண்ட் பண்ணுமா, அப்படியே வலையை அதிகமா பின்னுமா, அதிகமாய் பின்னி அந்த பூச்சி தப்பிக்க கூடாது, அந்த ஈயோ கொசுவோ அது தப்பிக்க கூடாது, தப்பிக்காம அதனுடைய முழு கண்ட்ரோல்ல அது வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் இது போய் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. இது 8 கால் பூச்சியினுடைய செயல்பாடு. சாத்தான் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைக்கக்கூடிய கண்ணி இதே போன்றது தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறு தவறிலையோ சிறு சிந்தனையிலையோ நாம் சிக்கிட்டோமானா அதுல இருந்து நாம் விடுபட வேண்டாத அளவுக்கு அல்லது முடியாத அளவுக்கு தொடர்ந்து அதன் மேலே இன்னும் அவனுடைய செயல்பாடுகளை அழுத்தத்தை அதிகப்படுத்தி நம்மை சிக்க வைக்கிறதுல அவனுடைய முழு கவனமும் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட விசேஷித்த தருணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய நாம் நம்மை காத்து கொள்வதற்கும் தெய்வீக சமூகத்தில் நாம் அவர் பண்ணியிருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு நமக்கு என்ன காரியங்கள் முன்னாடி இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அவனை குறித்து சொல்லும்போது நிர்பந்தமான மனுஷன் தான், நான் நல்லது செய்யலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள இந்த சில அபூரணங்கள்னால நான் என்ன செய்தறேன்னா பாவம் செய்தறேன். நான் பாவம் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை, பேசணும்னு நினைக்கல, பாவம் செய்யணும்னு நினைக்கல, அல்லது அங்கே போய் சண்டை போடணும்னு நினைக்கல, எதுவும் நினைக்கல. ஆனால் அங்கே போயிட்டு சில சூழல்களை நான் மாட்டிட்டேன், நான் விரும்பலை, நான் விரும்பாததவே நான் செய்கிறேன். என்ன நிர்பந்தமான மனுஷன் பாருங்க நான் அப்படின்னா, எவ்வளவு பரிதாபத்துக்குரிய மனுஷன் பாருங்க நான் அப்படின்னு அப்போ சில பவுல் சொல்கிறார் இல்லைங்களா. நம்முடைய நிலை அதுதான் மன சகோதர சகோதரிகளே. இந்த பரிதாபத்துக்குரிய ஜனங்கள் இந்த மிக முக்கியமான எதிரிகளை போராடி ஜெயம் பெறுவதற்கு அவர்களுக்கு முழு பலன் தேவை. கொஞ்சம் நஞ்சமல்ல, முழு பலன் தேவை. இந்த முழு பலனை அவர்கள் எங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும், எதன் அடிப்படையில் போய் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்குத்தான் தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான தெய்வீக ஏற்பாடுகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அடியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இந்த அறிக்கையிட்டால்ங்கிற வார்த்தை வந்து சரியா நாம் புரிந்து கொள்ளணுமானா, காலையில 8:50 இது மாதிரி செய்தேன், 8:55 இந்த மாதிரி நடந்தேன், 9 இப்படி நடந்தேன், இந்த லிஸ்ட் அவுட் பண்றது இல்லை, அறிக்கையிடுகிறது இல்லை, அப்படி சொல்றது இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொண்டால், ஒப்புக்கொண்டால் மனப்பூர்வமா, ஆமா நான் பாவிதான், நான் பாவிதான் அப்படின்னு மனப்பூர்வமா நாம் ஒப்புக்கொண்டால், அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், பாருங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய, பாருங்க, பைபிள்ல இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லைன்னா நம்முடைய நிலை என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெய்வீக ஏற்பாட்டை நாம் கூர்ந்து கவனிச்சோமானா, கிருபாசனம் அதை தான் பார்க்கிறோம் நாம இப்போ. நாம் ஜெயம் கொள்ளவும், புதுப்பிக்கப்படவும், கிரீடத்தை சூட்டிக்கொள்ளவும், அவருடைய கிருபையினால் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படவும், நமக்கு தர தேவையான பலனையும் தைரியத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புது சிருஷ்டிக்கு இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு தேவன் அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஏற்பாடு, தெய்வீக ஏற்பாடு, ஒரு புது சிருஷ்டிக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய தெய்வீக ஏற்பாடு இருப்பதை போல தெரியல இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும். அந்த தெய்வீக ஏற்பாடு தான் கிருபாசனம், அல்லது கிருபையின் சிங்காசனம், அல்லது இரக்கத்தின் சிங்காசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னது இது கிருபாசனம், யாருடைய சிங்காசனம்? ஏன்னா வசனங்கள் நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, சங்கீதம் 89:14 நாம் வசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை பற்றி சொல்ற வார்த்தைகள் வாசிங்க, 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், இது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம். ஆனால் நாம் இன்னொரு சிங்காசனத்தை பற்றி படித்தோம் இல்லைங்களா, எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபையின் சந்நிதியை சேர கடவோம். இது ஒரு சிங்காசனம், கிருபையின் சிங்காசனம், இது கிறிஸ்துவின் சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம், இரக்கத்தின் சிங்காசனம். பிதாவின் சிங்காசனம் நீதியும் நியாயமும் உடையது. பாவத்தின் தன்மையோ, பாவத்தின் சலனையோ, பாவத்தின் ஒரு சிறு சொட்டையோ, ஒரு துளியையோ தேவன் ஒருபோதும் எப்போதும் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆனால் பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக தேவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சிங்காசனம் கிறிஸ்துவின் சிங்காசனம், இரக்கத்தின் சிங்காசனம். இந்த கிறிஸ்துவின் சிங்காசனம், இரக்கத்தின் சிங்காசனம், இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாமானா, கர்த்தர் இதை எப்படி சம்பாதித்தார் என்று நாம் புரிந்து கொண்டோமானால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாக வந்திருந்த போது முழு மனதோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றி, தேவ நீதியை நிறைவேற்றி, கீழ்ப்படிதலை காண்பித்து ஜெயம் கொண்டார் இல்லைங்களா. அப்படி அவர் முழுமையாக ஜெயம் கொண்டு, அவர் ஜெயம் கொண்டு அவர் சம்பாதித்த புண்ணியம், வழியின் புண்ணியம், அவர் கொடுத்த வழியின் புண்ணியம், அவர் சம்பாதித்த அந்த சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம். எந்த இடத்திலையும் கர்த்தரை இழந்து போகவே இல்லை. ஒரு சிறு குற்றத்தின் நிமித்தமோ, சிறு பாவத்தின் நிமித்தமோ எந்த இடத்திலையும் கர்த்தர் அதை இழந்து போகவே இல்லை. முழுமையாக தேவநீதியை நிறைவேற்றி சம்பாதித்த, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சிங்காசனம், அல்லது நம்ம எப்படி சொல்லலாமானா, புண்ணியம், வழியின் புண்ணியம், ஈடுபலியின் புண்ணியம். இந்த ஈடுபலியினுடைய புண்ணியத்தை கர்த்தர் அப்படியே கொண்டு போய் நீதியின் கரங்களில் கொடுத்திருக்கிறார், அல்லது பிதாவின் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஈடுபலியினுடைய புண்ணியம் பிதாவின் கரங்களுக்கு போயிடுச்சு, அப்படியே முழுமையா போயிருக்கு. இப்ப தேவன் அதை எப்படி பயன்படுத்துகிறார்? தம்முடைய குமாரன் மூலமாகவே பயன்படுத்துகிறார். 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்தை அனைவரையும் மீண்டும் உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்து இழந்து போன அனைத்தையும் திரும்ப கொடுத்து அவர்களை முந்தின சீருக்கு கொண்டு வருகிறார். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் தம்முடைய வழியின் புண்ணியத்தை கர்த்தர் பிரயோகம் பண்ணுகிறார். இலவசமாக, முழு இலவசம். யாரும் இதற்காக எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் விசேஷமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தருடைய புண்ணியத்தை, புண்ணியம்னா தகுதின்னு சொல்லலாம் அல்லது புண்ணியம்னு சொல்லலாம், ஆண்டவருடைய புண்ணியத்தை விசேஷமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் யாருக்கு சாட்டுகிறார் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அடிச்சு விட்டை பின்பற்றக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தான் சம்பாதித்த வழியின் புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இங்கே கொடுக்கப்படுவதில் வித்தியாசம் உண்டு. ஒரு கடனாக, ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படும் கடனை போல. 1000 வருட அரசாட்சியில எல்லாருக்கும் இலவசம். ஆனா இங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில், எந்த அளவு உடன்படிக்கை அல்லது அர்ப்பணிப்பின் ஜீவியம் என்கிற இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில, இந்த அக்ரிமெண்ட் நம் போடும் போது, கர்த்தருடைய புண்ணியம் தேவநீதியை செய்வதற்கோ தேவனுக்கு உகந்த பலிகளை செல்வதற்கோ நம்மளுக்கு சொந்த தகுதிகள் இல்லாததுனால கர்த்தருடைய புண்ணியம் நமக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் சில வசனங்கள் நாம் வாசிச்சிருப்போம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா இந்த பலியின் புண்ணியம். எப்போ எப்போ இந்த பலியின் புண்ணியத்தின் மூலம் நாம புதுப்பிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் அல்லது பலமடையவும் நமக்கு தேவையோ அப்போவெல்லாம் இது கிடைக்கும்படியாக இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒரு விசேஷித்த அற்புதமான ஏற்பாட்டை தேவன் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்களேன், கிருபாசனம் அல்லது இரக்கத்தின் சிங்காசனம் என்கிற இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதற்கு முந்தின எந்த யுகத்திலையும் இல்லை, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த யுகத்திலையும் இல்லை. இது விசேஷமாக இந்த யுகத்துக்கு மாத்திரமே உரியது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில அவரை பற்றினதான வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, அங்கு அவர் மத்தியஸ்த, 1 தீமோத்தேயு 2:5 வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மத்தியஸ்தர். வாசிக்கிறீங்க சார்? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா மத்தியஸ்தர்னா நமக்கு சரியா புரியறது இல்ல. நடுவர், இரண்டு அணிகள் விளையாடு கொண்டிருக்குன்னா நடுவருடைய செயல்பாடு என்ன தெரியுங்களா? ரெண்டு அணிக்கும் பட்சபாதம் பண்ணக்கூடாது அல்லது பாதகம் பண்ணக்கூடாது. ரெட் கார்டு காட்டணும்னா காட்டணும், எல்லோ கார்டு காட்டணும்னா காட்டணும், அவுட் அவுட்னா அவுட் சொல்லணும். பாரபட்சம் பண்ணக்கூடாது. மத்தியஸ்தர் கர்த்தர் 1000 வருட அரசாட்சியில் பிதாவாகிய தேவனுக்கும் உயிர்த்தெழுப்பப்பட்ட ஜனங்களுக்கும் அவர் ஒரு மத்தியஸ்தர். ஆனால் சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வாட்சி பாருங்க, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், என்ன தெய்வீக ஏற்பாடு பாருங்க. நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீலை போல. எப்படி ஒரு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரர் எந்த வகையிலும் ஜெயிக்கணும்னு விரும்புவாரோ, எப்படி ஒரு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரர் பாதுகாக்கப்படணும்னு விரும்புவாரோ, அவரை விடுவிக்கணும் அல்லது அவருக்கு சகாயம் செய்யணும்னு எந்த அளவுக்கு அவர் முயற்சிகள் ஏறெடுப்பாரோ, அதுபோல நீதியுள்ள பிதா கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சம்பாதித்த புண்ணியத்தின் அடிப்படையில நமக்காக பரிந்து பேசுகிறார். 1000 வருட அரசாட்சியில அவ்வளவுதான், இருப்பு கோளால் அவர்களை ஆளுகை செய்வார், நீதி மாத்திரம்தான் அங்கு நடக்கும். செய்யினா செய், அவ்வளவுதான். ஆனா அங்க மன்னிப்பு கிடையாது, இங்க மாத்திரமே தான் மன்னிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலம் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமான காலம் பாருங்க. இங்க மாத்திரமே இந்த பாவ மன்னிப்புக்கான ஏற்பாட்டை சுவிசேஷ யுகத்துல மாத்திரமே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம மறந்துடக்கூடாது. எவ்வளவு ஆசீர்வாதமான காலத்துல இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் தெய்வீக ஏற்பாடு இவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்மை நாமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, நாம் எந்த காரியத்தை முழுமையாக செய்யக்கூடிய திராணியற்றவர்கள், அபூரணம் அப்படின்னு நாம் சொல்லிட்டோமானா, ஆதாமின் வீழ்ச்சினால வந்த அபூரணம் நாம் சொல்லிட்டோமானா, சரீரத்தில் மாத்திரம் இல்லை சிந்தையிலும் குறைபாடு. சரீரம் மற்றும் சிந்தை ரெண்டிலையுமே நாம் அபூரணர்கள். நல்லா யோசிச்சு சரியான காரியங்களையும் செய்ய முடியாது, அல்லது யோசித்தபடி அது சரியானபடி செயலையும் காட்ட முடியாது, சிந்தையிலையும் சரி சரீரத்திலையும் சரி. இப்படிப்பட்ட அபூரணர்களாக இருக்கிறதுனால சிலர் நம்மளையே சிலர் அதிகமாகவோ சிலர் குறைவாகவோ சில வீழ்ச்சிக்குள்ள நாம் உட்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே சரி செய்து கொள்ளவோ பூர்ணப்படுத்தவோ நம்மால முடிவதே முடியாது. ஆனால் ஒன்று எப்படி தெரியுங்களா, நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு என்ன தெரியுங்களா, எந்த அளவுக்கு நம்மை நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக அல்லது அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக அவர் ஏற்படுத்தின தெய்வீக ஏற்பாடுகளுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் நடக்க பிரயாசங்கள் ஏறெடுக்கிறோமோ அப்போலாம் நாம் கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கிறோம், நிரூபிப்பதற்கான முயற்சிகள் நாம் ஏறெடுக்கிறோம். தேவன் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். ஒரு புது சிருஷ்டி அவர் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அல்லது அவர் தன்னைத்தானே அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஊழியத்தை தேவன் கனமிக்க ஊழியமாக மதிக்கிறாராம். நான் என்னுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை பிரயாசங்களை எடுப்பதை மற்ற ஊழியங்களை காட்டிலும் மேலான ஊழியமாக அதாவது என்னுடைய ஊழியமாக தேவன் மதிப்பிடுகிறாராம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட புது சிருஷ்டிகள் ஜெயம் கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த கிருபாசனம், கர்த்தருடைய சிங்காசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியம் இப்போது நமக்காக மாத்திரமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால, நமக்காக மாத்திரமே அது பரிந்து பேசுகிறதுமாக இருக்கிறதுனால, இந்த தெய்வீக ஏற்பாடுகள் நமக்கு மாத்திரமே உரியவை. உடன்படிக்கைக்கு முன்பாக இருந்த ஆதாமின் மூலம் வந்துட்ட அபூர்ணமான பாவங்களை பத்தி இங்க சொல்லல, உடன்படிக்கைக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்படக்கூடிய சில பலவீனங்கள், சில அபூரணங்கள், சில இயலாமைகள், சில சூழல்களில் மாட்டிக்கொள்வதல், இன்னும் சில நேரங்களில் சில துணிகரங்கள், இவைகள் கூட அதில் வருது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகளே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்போ உள்ளுக்கு புது சிருஷ்டி நமக்குள்ளே ஜீவிச்சுட்டு இருக்கும்போது மனப்பூர்வமாக நாம் எந்த பாவத்தையும் செய்ய எப்போதுமே விரும்புறது இல்லை. சில அபூரணங்களில் நாம் மாட்டிக்கிறோம். பாருங்க, இப்போ பஸ்ஸில் போகிறோம், நாம் போய் அங்கே போய் யார் கூடயா சண்டை போட போகிறோம், இல்லை போகிறோம் ஒரு நல்ல சீட் உட்கார நினைக்கிறோம், வேற யாராவது வந்து இடம் பிடிக்கிறதுல ஏதாவது சில நேரங்களில் வாக்குவாதம் வந்துடுது, சில நேரங்களில் கோபங்கள் வந்துடுது, சில நேரங்களில் அது வார்த்தைகள் தடிச்சு போயிடுது, சில அபூரணங்கள். அன்புக்குரிய இதே போல இந்த மாதிரி காரியங்கள் அனைத்தும் கழுவப்படுவதற்காகவும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் அந்த புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக பலத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் தான் தேவன் இந்த ஏற்பாட்டை, அருமையான ஏற்பாட்டை அவருடைய குமாரனுடைய புண்ணியத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக நாம் பாருங்க, நம்முடைய பலவீனங்கள் என்னன்னு நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும். நம்ம அபூர்ணமானவர்கள் தான், பலவீனமானவர்கள் தான். ஆனால் இவைகளை மேற்கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக ஏற்பாடுகளை நாம் கவனிக்கும் போது நாம் பலமடைய முடியும். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த விசேஷித்த ஏற்பாடுகளை கவனிக்கிறதன் மூலமாக நாம் புதுப்பிக்கப்பட முடியும் அல்லது தைரியம் அடைய முடியும். அது ஒரு நாள் நம்முடைய உயிர்ப்பிக்குதல்ல, முதலாம் உயிர்த்தெழுதல்ல பூரணத்துக்குள்ள கொண்டு போக செய்யும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஏற்பாடுகள் இப்போ பூமிக்குரிய எல்லா அசுத்தங்களில் இருந்தும் நாம் கழுவிக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி தருணங்களில் தான் நாம் என்ன செய்திடக்கூடாதா, ஐயோ நான் செஞ்சிருக்கக்கூடிய பாவம், நான் நினைச்சிருக்கக்கூடியது, இந்த மாதிரி காரியங்கள், நான் இப்படி இருக்கிறேன், தேவனால் இதை போய் மன்னிக்க முடியுமா? சில நேரங்களில் அப்படி அதீதமான எண்ணங்களில் கூட நம்ம வஞ்சிக்கப்படுவோம். தேவன் இதெல்லாம் எப்படி மன்னிப்பார்? சில நேரங்கள் நம்ம வாயை சொல்லுவோம், இதெல்லாம் தேவன் மன்னிக்கவே மாட்டார். அடுத்தவங்களை பற்றி சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆபத்தான உணர்வு. இந்த ஆபத்தான உணர்வு நமக்குள்ள தேவையில்லை. பாருங்க, ஒரு சின்ன மீறுதல் செய்கிறோம், மனதில் சஞ்சலம் வந்துடுச்சு, மனசில் அப்படியே ஒரு குறுகுறுன்னு ஒரு உறுத்தல் இருக்குது, கிருபாசனத்துக்கு போகணும், எப்படியும் இரக்கம் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், ஜெபம் பண்ணுறோம், மன்னிப்பு வாங்கிட்டோம், கொஞ்சம் சமாதானம் வந்துடுச்சு, நல்லா இருக்கு. நாளைக்கு மீண்டும் அதே மாதிரி நம்ம மாட்டிட்டோம், அதே மாதிரி சில தவறுகள் செய்துட்டோம், நேற்று தான் போய் கிருபை வாங்கினேன், இன்னைக்கு எப்படி நான் போகிறது, நான் இன்னைக்கு போனேன்னா கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அல்லது அவர் எப்படி இதை அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். கொஞ்சம் தயக்கம், அந்த தயக்கம் இன்னும் கொஞ்சம் போக அப்போ அவரோட சேர்றதுலையும் அவரை நெருங்குறதுலையும் அதிகமாக, அதாவது விரிசல் அதிகமாகி கொண்டு போகக்கூடிய ஆபத்து இருக்கு. நம்முடைய வார்த்தையினாலும், நம்முடைய சிந்தனையினாலும், நம்முடைய செயல்களினாலும், அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மில் ஏற்படக்கூடிய இந்த அபூரணங்களை அணுதினமும் அணுதினமும் சுத்திகரித்துக் கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய தெய்வீக ஏற்பாட்டை முதலாவது நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல இந்த ஏற்பாட்டை மதிக்கணும். ஏன்னா இது அவர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு. அவர் ஏற்படுத்தி அவர் மேலே நம்ம அவரை நாம் மதிக்கிறோமா? ஆமாம், மதிக்கிறோம். அப்போ அவருடைய ஏற்பாடுகளை நாம் மதிக்க பழகிக்கணும். மதிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரியே. மதிச்சோம்னா என்ன செய்வோம்? அவர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டுக்கு நம் கீழ்ப்படுத்தலோட காரியங்களை நாம் செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய கணக்கை சுத்தமாக வைத்து கொள்ளாதவர் அவருடைய ஆளுகையிலேயோ அவருடைய ஆசீர்வாதத்திலேயோ ஒரு பங்கையும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஒரு வியாபாரி எப்படி அனுதினமும் தன்னுடைய லாப நஷ்டங்களை கணக்கு பார்ப்பாரோ, இன்னைக்கு இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு அல்லது இவ்வளவு நஷ்டம் எல்லாம் எப்படி ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டில் போய் கணக்கு உட்காந்து பார்ப்பாரோ, அதே போல ஒரு உடன்படிக்கை பண்ணின ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல அனுதினமும் தன்னுடைய லாப நஷ்ட அல்லது வரவு செலவு அல்லது பாவ புண்ணிய காரியங்களை அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு போய் ஒப்பு கொடுக்கவும் அறிக்கையிடவும் அவர் செய்வார். அப்படி அறிக்கையிட செய்யறதுல கவனக்குறைவு ஏற்படும் பொழுது மிகப்பெரிய ஆபத்தும் உண்டாயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கவனிக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். ஏன்னா உடன் இப்ப நம் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், சில வாக்கு தத்தங்கள் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய கணக்கை எப்பொழுது முடிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு தெரியாது. ஒருவேளை நாளைக்கு நாம் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவியம் இருக்கு, அது உண்மைதான். ஆனால் நம்முடைய கணக்கை எப்படி வச்சுக்கணுமா? ஒருவேளை நான் தூங்கும் போது கர்த்தர் என்னை எடுத்துக்கொண்டாலும், ஒருவேளை நாளைக்கு நான் கண்விழிக்காமல் இருக்கும்படி அல்லது நான் மறிக்கும்படி கர்த்தர் ஒருவேளை சித்தம் வைத்திருந்தாலும், அந்த மாதிரி தருணங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், தெரியாது அந்த மாதிரி தருணங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், அப்போ அவருக்கு முன்பாக என்னுடைய கணக்கு சுத்தமாக இருக்கட்டும். அப்படி அந்த பயத்தோடு என்ன செய்திருந்தோமா? அனுதினமும் அனுதினமும் தேவ சமூகத்தில், அதாவது கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி நாம் போகக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிருபை வரங்களையும் நாம் சுதந்திரிக்கலாம். பாருங்கள், இன்னும் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய பலவீனமோ நம்முடைய மீறுதலோ நம்முடைய பாவமோ நம்முடைய சில துணிகரமோ கர்த்தருக்கு முன்பாக செய்துட்டது திடீர்னு ஒரு நினைவுக்கு வருது, திடீர்னு வருது, திடீர்னு இருந்தது. ஆமாம், கடந்த வாரம் கடந்த மாதம் அல்லது போன முறை நான் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் அதை பற்றி நான் எதுவுமே பண்ணலை, யோசிக்கவே இல்லை. அந்த உணர்வு வருது. உணர்வு வந்த உடனே எப்படியும் இன்னைக்கு நைட், அதாவது இரவு ஜபத்தில் நான் போய் கிருபாசனத்தும் கிருபையின் சிங்காசனத்துக்கு போய் எப்படியாவது நான் மன்னிப்பு வாங்கிடுவேன், நான் அதை உணர்ந்து இனிமேல் அதை செய்யாதபடிக்கு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வாங்கிடுவேன் அப்படி கூட நினைக்க வேண்டாமா? எப்போ நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய உணர்வுக்கு எட்டுதோ, அப்போ நாம் நின்று கொண்டிருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது படுத்திருந்தாலும் சரி, ஏன் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்லை, ஒரு வினாடி ஏ எப்பொழுதும் பாருங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லுவோம், எப்போ நமக்கு தேவைப்படுதோ எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுதோ அந்த செகண்டில் அந்த நிமிஷத்தில் உடனடியாக கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி பார்க்கக்கூடிய விசேஷித்த சலுகை பெற்ற ஜனங்கள் நாம். இரவு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக மனம் உணருதா? மன உணர்த்துதல் வெளிப்படுதா? பாவ சஞ்சலத்தை பற்றினதான ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குதா? உடனடியாக அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, கிருபாசனத்துக்கு நம்ம போயிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் பாருங்க நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த விசேஷித்த காரியங்களுக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது, இதை நாம் அநேக தருணங்களில் பாருங்க, சில தெய்வீக ஏற்பாடுகள் நமக்கு தெரியும், சில வசனங்கள் நமக்கு தெரியும், சில வாக்கு தத்தங்கள் நமக்கு தெரியும், சில திட்டங்கள் கூட நமக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்திருவோமானா, சில நேரங்களில் நாம் காண்பிக்கக்கூடிய அலட்சிய போக்கு அது நம்மை பின்னோக்கி போக செய்திடும். அதில் மிக முக்கியமான பங்கு என்ன தெரியுங்களா? நம்முடைய எதிராளியாகிய சத்துரு முதலாவது நாம் நம்முடைய கர்த்தரோடும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனோடும் தொடர்பு கொள்வதை ஒரு செகண்ட் கூட அவன் விரும்புறதில்லை. அதை தடுக்கிறதுக்கு என்ன என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வானா. நம்ம உலகளவுலேயே பார்த்துட்டோமானா, ஒரு நல்ல போர் வீரனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு அடர்ந்த மனாந்திரத்துலேயோ மலை பிரதேசங்கள்லேயோ எங்கேயோ யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போடக்கூடிய அந்த தருணங்களில் அவங்க வந்து என்ன செய்யணும், எங்க தாக்குதல் நடத்தணும், அவங்களுக்கு எங்க என்ன உதவி கிடைக்கும், அல்லது எப்படி போகணும், எந்த வழியில திரும்பணும், இது எல்லாமே அவர்களுடைய தலைமையகத்திலிருந்து இவருக்கு வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவருக்கு வந்து சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இவர் சரியாக யுத்தம் பண்ண முடியும். எப்போ இவருடைய தொடர்பும் தலைமையகத்தினுடைய தொடர்பும் துண்டிக்கப்படுதோ அப்போ இவருடைய செயல்பாடுகள் எதுவுமே சத்ருவினுடைய அதாவது எதிராளிகளுக்கு அல்லது எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக போயிடும். தப்பிக்கிறேன்னு நினைச்சிட்டு இவரே போய் மஞ்ச நிலை விழுகக்கூடியதாகிடும், எதிரிகளுடைய கையில் சிக்கக்கூடியதாக கூட போயிடும். பாருங்கள் மன சகோதர சகோதரி, அது போல தான் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஒரு புது சிருஷ்டி, முதலாவது அவர் தன்னுடைய தலைமையகமாகிய கர்த்தரோடு தன்னுடைய தலையாகிய ஆண்டவரோடு அவருடைய தொடர்பை தொடர்ந்து வச்சுட்டே இருப்பார், தொடர்ந்து வச்சுட்டே இருப்பார். நாம் ஆண்டவருடைய ஜனங்களா? பலவீனமான அபூர்ணமான விழுந்து போன ஜனங்கள் தான். நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், அந்த மாதிரி ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள். ஆனால் நம்முடைய தொடர்பு நம்முடைய தலையும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும், அனுதினமும்னா எல்லா நேரங்களிலும் அவரோடு கூட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வழிநடத்தல் சரியாக இருக்கும். ஆண்டவரோடு தொடர்பு இருக்கணும், கர்த்தரோடு பேசணும்னா, கர்த்தர் என்கிட்ட பேசினாரா, அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தனா, அல்லது அவரோட அவருடைய தொடர்பு என்கிட்ட இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பரிசோதிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நன்மையை கொண்டு வரும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஜபம் துண்டிக்கப்படும். ஆண்டவர் மூலமாக ஏறெடுக்கப்படக்கூடிய ஜபங்கள் நமக்கு துண்டிக்கப்படும். பாருங்கள், நம்ம ஜபம் பண்ணும்போது சத்துரு என்ன செய்வான் அப்படின்னாக்கும், இந்த மாதிரி தருணங்களில் அந்த தொடர்பை துண்டிக்கிறதுக்காக சில நேரங்களில் நாமே கவனிச்சிருப்போம். சில நேரங்களில் ஜபம் பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஒரு உற்சாகமான எண்ணங்கள் கூட மனசில் வரும், ஒரு சந்தோஷமாக ஒரு பறக்கிறது போல ஒரு சில உணர்வு கூட ஜபம் பண்ணும்போது வரும். சில நேரங்களில் அது ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு விருந்து அல்லது வேறு ஏதாவது காரியங்கள், சில மகிழ்ச்சி மகிழ்வூட்டக்கூடிய காரியங்கள், அவைகள்லாம் நம்முடைய சிந்தனையில் வரும். அப்படி வரும்போது நம்ம மனசு கூட எப்படி இருக்கும்னாக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம கவனிக்கணும், நம் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து சில சந்தோஷமான உணர்வுகளின் மூலமாக நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் எங்கவோ எப்பவோ படித்த பாடல்களோ, எங்கவோ எப்பயோ பேசின பேச்சுகளோ, எங்கவோ என்னைக்கோ பார்த்துட்ட காட்சிகளோ திடீர்னு ப்ரேயர் பண்ணும்போதோ நம்முடைய சிந்தைக்குள்ளே வரும், அவைகள் கூட வரும். அவைகள் நம்முடைய கர்த்தரோடு இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிக்கக்கூடிய காரணிகள். சத்ரு இப்படிலாம் கொண்டு வருவான். ஆமாம் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம பிரேயர்ல தான் இருக்கிறோம், தலை கவிழ்ந்து தான் இருக்கிறோம், கண்மூடி தான் ஜபம் இருக்கிறோம், வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும், வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கோம், வேற எதுலையோ லைட் அதாவது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், அல்லது வேற எதையோ நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம். இந்த தொடர்பு, நேரடியான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்ருவினுடைய வஞ்சனை பாருங்க, அவருடைய வஞ்சனையில நாம் சிக்கிடாத படிக்கு, அதனாலதான் விழிப்புள்ளவர்களாக இருங்க. நீங்க அதிகமா ரொம்ப நேரம் ப்ரே பண்றதை காட்டிலும் மனப்பூர்வமா இருதயபூர்வமா நான் பாவிங்கிறத ஒத்துக்கிட்டு அவர் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு செகண்ட் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவன் நம்ம கிட்ட நேர்மைன்னு ஒரு சில குணலட்சணத்தை பார்க்கறாளாம். இந்த ஜனங்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவான், சொல்லும்படியான ஒரு குணலட்சணத்தை தேவன் நம்ம கிட்ட பார்க்கறாளாம். நம்மகிட்ட அப்படி என்ன நேர்மை இருக்கு? மனிதர்களாக இருக்கக்கூடிய எவர்கிட்டையுமே என்ன நேர்மை இருக்கு? ஆனால் நம்மை தேவன் இவங்க நேர்மையான ஜனங்கள் அப்படின்னு எண்ணிக்கொள்ளுகிறாராம், பார்க்குறாராம். எந்த விதத்தில் தெரியுங்களா? எப்போ நாம் நம்மை பாவின்னு ஒத்துக்கிறோமோ அப்போ தேவன் நம்மை நேர்மையுள்ள ஜனங்கள் என்று சொல்கிறாராம். நாமே யாராவது ஒருத்தர் திருடிட்டானா அவனை பிடிச்சி அடிக்கிறோம் அல்லது தண்டிக்கணும்னு விரும்புகிறோம், சரியாமல் பண்ணிட்டேன் பசியில் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம், சரி விடுங்கப்பா ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் பசியில் விட்டுறோம். அதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல நம்ம சொல்லுவோம், அதான் தப்பை ஒத்துக்கிட்டாங்கல்ல விடுங்க சொல்கிறோமா இல்லைங்களா? அதே போல தான் தேவ சமூகத்தில் நாம் பாவின்னு மனப்பூர்வமாக நாம் ஒத்துக்கொள்ளும் போது நம்முடைய நேர்மையாக தேவன் அதை எண்ணிக்கொள்கிறார். நான் மன சகோதர சகோதரிகளே, அந்த அந்த எண்ணத்தை தகர்க்கும்படியாகத்தான் சத்ரு என்ன செய்யறான்னாக்கும் நம்மக்கிட்ட அநேக விதமான குழப்பமான சிந்தனைகள், போனது வந்தது பழசு எதை எதையோ என்னென்னமோ வரும் ஜபத்தின் நேரத்தில். அப்படிப்பட்ட வல்லமை சத்ருவுக்கு உண்டு, சில சிந்தைகளை தூண்டி அதன் மூலமாக நம்முடைய சரீர அவயவங்களை கூட தூண்டி விடுவதற்கான அவனுக்குடைய வல்லமை கூட உண்டு. சில நேரங்களில் நமக்கு பயம் வந்துடும். தேவனை குறித்தும் அவருடைய தெய்வீக திட்டத்தை குறித்தும் பயம் வந்துடும். அவருடைய காரியங்களை குறித்தும் பயம் வந்துடும். பாருங்க, நம்ம நரக பயத்துக்கெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஆனால் அவரை குறித்து ரொம்ப பயம் வந்துடும். ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள் அப்படி இல்லையே. பாருங்க என்ன மாதிரி தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க அவருடைய வாக்கு தத்தங்கள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கிருபையுள்ளவர் தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த முன் தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட விசேஷத்த ஏற்பாடுகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபாசனத்தின் சலுகைகளை பெற்றிருக்கக்கூடிய விசேஷத்த ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த சுவிசேஷ யுகத்தில் கவனிச்சிருக்கும் போது, அல்லது கிருபையின் சிங்காசனத்தை அடிக்கடி நாம் நாடும் பொழுது நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஜபத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக நம்முடைய சத்தினுடைய காரியங்கள் பார்க்கும்போது, சபை வகுப்பினர் அல்லது உடன்படிக்கை பண்ணின புது சஷ்டியில் ஜெயம் கொள்ளுகிற வகுப்பினர், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் அனுதினமும் தங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினாலே கழுவி கொண்டவர்கள். அனுதினமும் தங்களுக்கு எப்போ எப்போ மன உறுத்துதல் ஏற்படுதோ, கர்த்தருடைய ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கும் மனம் சஞ்சலமாகவே இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, சரியான விதத்தில் நாம் கிருபாசனத்தை அண்டி கிருபையை நாம் பெற்றிருந்தோமானால் நம்முடைய மனதில் ஒரு சமாதானம் ஏற்படும். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஏற்படும். ஒருவேளை சரியான விதத்தில் கிருபாசனத்தின் சலுகைகளை நாம் பெற தவறினோமானால் நம்முடைய மனம் சஞ்சலத்தோடவே இருக்கும். சில உறுத்துதல்கள் இருந்துட்டே இருக்கும், சில நிம்மதியற்ற தன்மைகள் இருந்துட்டே இருக்கும், ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். அப்படி இருக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ண சகோதரன சகோதரியோ அவர் ஜெயம் கொண்ட வகுப்பினர் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் தன்னுடைய அபூரணங்களை மேற்கொண்டிருப்பார், தம்முடைய பூமிக்குரிய காரியங்களில் தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்தி இருப்பார், அல்லது தன்னுடைய சுயநலத்தை அவர் ஜெயம் கொண்டிருப்பார். இதெல்லாம் இவரால் முடியாத காரியம். இதை இவர் எப்படி செய்தார், இவர் இப்படி செய்வதற்கு பலன் எங்கிருந்து கிடைச்சிச்சு, போனார், அடிக்கடி போனார், ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமோ அத்தனை முறை கிருபாசனத்தை நாடினார், கிருபாசனத்தின் சலுகைகளை அவர் பெற்றுக்கொண்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை நோக்கி நீங்க தைரியமாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது வந்து விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தில் உறுதி. நம்முடைய பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியாதா, நம் அபூர்ணங்கள் என்னன்னு தேவன் தெரியாதா, நம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார், நாம் என்ன செய்வோம் எப்படிப்பட்டவங்கள் என்று நமக்கு தெரியாதா, எல்லாம் நம்முடைய தேவனுக்கு முன்னாடி வெளியரங்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவருடைய சத்தியத்தை கொடுத்து, உடன்படிக்கை பண்ண வாய்ப்பையும் கொடுத்து, சகோதர ஐக்கியத்தை கொடுத்து, அநேக அனுபவங்கள் கொடுத்து, தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் இருதயத்தில் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் எழுந்து தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்து, உச்சக்கட்டமாக கிருபையின் கிருபாசனத்தினுடைய சலுகைகளின் மூலமாக உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இவ்வளவு வழிவகைகள் செய்திருக்கிறார்னா, இப்படிப்பட்ட தேவன் எங்கே இருக்க முடியும். இவர் மாத்திரம்தான் தேவன், இவர் மட்டுமே தேவன். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு காரியம் செய்தார் என்றால் அது நன்மையில் மாத்திரமே முடியும். தேவனை பற்றி ஒரு கொள்கை, ஒரு தத்துவம் நம்முடைய மனசில் எப்பவுமே வச்சுக்கலாம். நல்லதல்லாத, நன்மை இல்லாத எதையும் எப்பொழுதும் தேவன் செய்யவே மாட்டார், செய்யவே மாட்டார். நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் அவர், வேற எதையுமே செய்ய மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் நம் மேற்கொள்ளும் நம்முடைய அபூர்ணங்கள் மேற்கொள்ளவும் நாம் செய்ய கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னா, முதலாவது அந்த ஏற்பாடுகளுக்கே போய் நாம் சரணடையணும். அப்பா எங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடா, நாங்கள் பிழைக்கும்படிக்கு உங்களுடைய குமாரனுடைய புண்ணியத்தின் மூலமா இவ்வளோ பெரிய சலாக்கியமா, இந்த ஏற்பாடு கிடைச்சதுக்கே நாம் சந்தோஷப்படும். முதலாவது நம் கிருபாசனத்தின் சலுகைகளை வாங்குறது ரெண்டாவது காரியம். ஆனால் அதற்கு முன்னால இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு, அதுவும் இந்த யுகத்தில் அந்த ஏற்பாடு, இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் நமக்கு, அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதான உடன்படிக்கைங்கிற சாக்கியம் நமக்கு, இவ்வளவு பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, இவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரியா, முதலாவது அதற்கே நாம் போய் அது சரணடைந்துடணும். அந்த ஏற்பாடை சுதந்திரிக்கிறது, ஒருவேளை தைரியமாய் கிருபாசன விசுவாசத்தில் உறுதி, ஆமா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்படி கூட எடுத்துக்கலாமே. எப்படி? ஒருவேளை தேவன் நம்ம மன்னிக்கல, சில நேரங்களில் தேவன் மன்னிக்க மாட்டார். எப்பொழுதும் மன்னிக்க மாட்டா. நாம் போய் அனுதினமும் கிருபாசனத்துக்கு போறோம், பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், நாளைக்கு இதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வருது, மீண்டும் அதவே செய்யறோம். அப்புறம் போய் சாயங்காலம் கிருபாசனத்துக்கு போறோம். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன செய்வார்னா, மன்னிக்காமல் இரக்கத்தின் சலுகைகளை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாராம். ஒதுக்கிட மாட்டாராம், கொஞ்சம் நிறுத்தி வைப்பாராம். வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணும், நீ சரி பண்ணும், ஃபர்ஸ்ட் நீ சரி பண்ணு, நீ சொன்ன அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தர் பாருங்க என்ன மாதிரி காரியங்கள் நமக்கு செய்கிறார் பாருங்க. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார்னு வசனங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம் பிதாவின் இடத்தில் நமக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார்னா, கர்த்தர் எப்படி பிதா கிட்ட பரிந்து பேசுவாரா? சகோதரர் அசல் கமெண்ட்ரியில் அதில் விளக்கம் கொடுக்கும்பொழுது எப்படி விளக்கங்கள் கொடுக்குறார்னா, நாம் பண்ணக்கூடிய ஜபங்களோ, நாம் செய்யக்கூடிய ஊழியங்களோ, அல்லது ஏதாவது சில பலிகளோ முழுமையான பூரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சில சுயநலம் கலந்திருக்கும், சில தற்பெருமை அதில் இருக்கலாம், சிலர் மற்றவர்கள் பாராட்டுகிற எண்ணம் இருக்கலாம், ஏதோ ஏதோ ஒன்று கலந்திருக்கும். ஆனால் எங்கேயோ கொஞ்சமாகிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அதுவும் கலந்திருக்கும். இப்போ இது எல்லாமே பலியாகவோ அல்லது ஜபமாகவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரத்துக்கு போகுது, கர்த்தர் வாங்குவாராம். நாம் பண்ணக்கூடிய பலிகளையோ செலுத்தக்கூடிய பலிகளையோ பண்ணக்கூடிய ஜபத்தையோ கர்த்தர் இப்படி கையில் வாங்குவாராம். வாங்கி அப்பா அப்படின்னு அப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டாரா? ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்வாரா? புரட்டி புரட்டி பார்ப்பாரா, இதில் எங்கே இவங்களுடைய பலவீனம் கலந்துருக்கு, இதில் எங்கே இவங்களுடைய சுயநலம் கலந்துருக்குது, எங்கே இவங்க அறியாமல் பேசியிருக்கிறாங்க, எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, எந்த இடத்துல இவங்களுடைய புரிந்து கொள்ளாத தன்மை இருக்குது. புரட்டி புரட்டி பார்த்து அதெல்லாம் எடுத்து போட்டு எங்கவோ கொஞ்சமாகினும் நாம் தேவ சித்தம் செய்யணும்னு விரும்பியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை மாத்திரம் எடுத்து கொண்டு போய் அப்பா இந்த பிள்ளை இப்படி உங்ககிட்ட கேட்குறார் அப்படி காண்பிப்பாராம். பரிந்து பேசுகிறவரெல்லாம் பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ரட்சகன் நமக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய பரிந்து பேசுதலையும் அவருடைய வழியின் புண்ணியத்தினுடைய மகத்துவங்களையும் விசேஷமாக இந்த யுகத்துக்கு ஆன ஆசீர்வாதங்களையும் விசேஷித்த ஏற்பாடாகிய கிருபாசனத்தின் சலுகைகளையும் புரிந்து கொண்ட ஒருவர் மாத்திரமே ஜெயம் கொள்ள முடியும். கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜெயம் கொள்ள முடியும். ஒருவேளை இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபை வகுப்பினர் எபேசியர் 5:20 வாசிக்க வேண்டாம், 5:27 சொல்லியிருக்கிறபடி கரை திரை எல்லாவற்றையும் அகற்றி போடக்கூடிய காரியங்களில் இவங்க கவனமாக இருப்பாங்க. இவங்க தங்களுடைய அபூரணங்களை உணர்ந்து கொண்டு எப்போ எந்த வகையிலையும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும் ஜெயமெடுக்கவும் அல்லது எந்த விதத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் மனப்பூர்வமாக இவங்க விரும்புவாங்க. பாவத்தை எதிர்க்கக்கூடிய இருதயம் இருக்கும், ஆனால் செயல்களில் தோற்று போயிருப்பாங்க. ஆனால் அவைகளை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு சமயத்தில் ஜெயமும் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த ஏற்பாடை சரியாக புரிந்து கொண்ட ஒரு மாத்திரமே ஜெயம் கொண்ட வகுப்பினராக அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் அவங்களை பற்றி வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 14:4-5 நாம் வாசிக்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். கரை திரை அற்றவர்கள், நமக்கு அந்த வசனம் போதும். தங்கள்கிட்ட இருந்துட்ட கரைகளையும் திரைகளையும் அகற்றி போட்டவர்கள். பட்டுச்சு, கரைகள் பட்டது, திரைகள் கூட சுருக்கங்கள் கூட விழுந்தது, அகற்றி போடுவதற்கு பிரயாசம் எடுத்தாங்க. கர்த்தருடைய புண்ணியத்தை மனப்பூர்வமாக விரும்பினாங்க, அகற்றி போட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. புது சிருஷ்டிகளுக்கு, அதுவும் ஜெயம் கொண்ட வகுப்பினருக்கு இருக்கக்கூடிய விசேஷித்தது இந்த தைரியம். என்ன தைரியம் தெரியுங்களா? தேவன் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசமா இருக்க, நான் உன்னதத்தில் இருக்கிறேன், ஆனா நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசமா இருக்கிறேன், இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நான் அபூரணன், நான் பாவி, ஆனா நான் பாவத்தை வெறுக்க விரும்புகிறேன், தோற்று போயிட்டேன், ஆனாலும் இரக்கத்தின் சிங்காசனத்தை நோக்கி போறேன். இந்த தைரியம் அவங்க கிட்ட இருக்கும். சரி, இப்படி கூட யோசிக்கலாம், என்னன்னா ஒருவேளை தேவன் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கல, சில சிட்சைகள் கொடுத்து தண்டிக்க கூட விரும்புகிறார், அது வந்து தவறா அல்லது நீதி இல்லாத காரியமா? அப்படி செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது, அல்லது அதை செய்வதற்கு நம்ம கிட்ட அவ்வளவு குறைகளும் இருக்கு. அப்ப அது செய்தா கூட சரிதானே. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் போய் பயப்படணும், நாம் ஏன் தயங்கணும்? பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு கர்த்தருடைய புண்ணியத்தை தரித்து கொண்டு போவதற்கு இந்த சிலாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நம்முடைய பலவீனங்கள்லாம் என்னன்னு உணர்ந்துதானே அப்பவே நம்முடைய மீட்புக்கான வழியை தேவன் அற்பை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அனந்த ஞானத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த தெய்வீக ஏற்பாட்டை நம் மனப்பூர்வமாக அறிந்து கொள்ளும் போது அன்பான சகோதர சகோதரிகளே ஜெயம் கொள்ள முடியும். சபை வகுப்பினர் அப்படிப்பட்டவர்கள் தான். அடுத்ததாக நாம் பார்த்துட்டோமானா, இந்த கிருபையின் சிங்காசனத்தை முறையாக அல்லது சரியாக அணுகாதவர்கள் தான் திரள் கூட்டம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டார்கள் வசனங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா. சபை அணுதினமும் தங்களுடைய நீதியின் வஸ்திரத்தில் பறந்திருக்கக்கூடிய கரைகளை கழுவி கழுவி சுத்திகரித்து கொள்வாங்க. ஆனால் திரள் கூட்டம் அதில் அலட்சிய போக்கு காண்பிப்பாங்க. ஓ இன்றைக்கா, இன்னைக்கு நான் எப்படி போகிறது, இப்படியே போகிறதுல எப்படி இருக்கோ, அதனால நான் போய் படுக்கிறேன், அதெல்லாம் முடியாது நம்மளை, ஜபமும் இல்லை, படுத்துருவாங்க. அப்படி படுத்துடுறதுனால இவங்களுடைய நஷ்ட கணக்கோடு அடுத்த நாள் காலையில் இவங்க கண் விழிப்பாங்க. அப்போ கண் விழிக்கும் போது ஆசீர்வாதங்களோடு கண் விழிக்கலை, ஏற்கனவே இருந்துட்ட நஷ்ட கணக்கோடு கண் விழிக்கிறவர் தொடர்ந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டமாகும் போது அந்த எஜமானன் கிட்ட இவங்களுடைய கணக்கு நஷ்டமாகவே ஆகும். சில நேரங்களில் உணர்த்தப்படுது, சில நேரங்களில் குத்தப்படுது, ஓடி போறாங்க கிருபையின் சிங்காசனத்துக்கு, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. என்னைக்காவது ஒரு நாள் பாவங்களை கழுவுகிறவர்கள் அப்படி விட்டு விட்டு கழுகிறதுனால அது என்ன செய்யணும்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம்னா குருட்டலுக்குன்னு சொல்லுவோம், கரைப்பட்டுடும். அப்படி கரைப்பட்டதை என்ன செய்யணும்னாக்கோ, மண்ணானோருடைய சவர்க்காரம் போல அடித்து துவைப்பதை போல மகா உபத்திரவத்தில் இவர்கள் சிக்கி தங்களுடைய பலிகளை செலுத்தி அதுக்கப்புறம் இவங்க மீட்படுகிறாங்க. ஏன் இவர்கள் திரள் கூட்டமாக போனாங்க? இதில் பல காரணங்கள் இருந்துட்டாலும் மிக முக்கியமாக ஜபத்தின் மூலமாக கிருபையின் சிங்காசனத்தின் சலுகைகளை அடைய தவறின காரணம். அடுத்ததான் நான் பார்த்துட்டோமானா, தெய்வீக திட்டத்தில் மூணாவது வகுப்பினர் நம்ம சொல்லும் போது இரண்டாம் மரணது வகுப்பினர் செகண்ட். இவங்க இப்படி ஆகிறதுக்கு கூட என்ன காரணமாக இருக்கு தெரியுங்களா? கிருபாசனத்தினுடைய சலுகைகளை புறக்கணித்தல் தான். எந்த வகையில்? சில பாவங்கள் ஆரம்பத்தில் நமக்குள்ள வரும்போது அது பாவமாக வராது, அது பாவமாகவும் தெரியாது. சில நேரங்களில் அந்த பாவத்துக்கு எதிர்ப்பு காண்பிக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருந்துருவோம், எதிர்ப்பு காண்பிக்க மாட்டோம், அதை விரும்பவும் மாட்டோம், ஆனால் அமைதியாக இருந்துருவோம். அப்படின்னா என்ன செய்யறோம்? அந்த பாவங்களை சில நேரங்களில் ஏதோ விதத்தில் அனுமதிக்கிறோம். அது என்ன செய்திருமானா, நம்முடைய சிந்தையில வந்து பதிய ஆரம்பிச்சிடும். அப்படி பதியும் போதே கலைந்து போடுவதை சொல்வதுதான் கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வசனம். ஒருவேளை அப்படி சிந்தையில பதியக்கூடிய பாவத்தை அப்புறம் நாம என்ன செய்தோமா, நாம பேசணும், அவங்க தானே அதானே அப்படின்ட்டு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், நாளுக்கு நாள் வளர்ந்து பெருசாயிடும். உதாரணம் சொல்லிட்டோமானா, ஆரம்பத்தில் வந்து அதாவது இரண்டாம் மரணத்துக்கான பாவம் சொல்லும்போது யாருமே எடுத்த உடனேயே முழுமையான அந்த மிகப்பெரிய பாவத்தை செய்கிறது இல்லை. அவங்க எப்படி அந்த வாய்ப்புக்குள்ளே போய், சாரி அது வாய்ப்பு கிடையாது, எப்படி அந்த இதுக்குள்ள காரியங்களுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாக்கும், தங்களுக்குள்ளாக இந்த தீமையின் சிந்தனைகளை அல்லது பாவ சலனங்கள், சரியாக சொல்லணும்னா பாவ சலனங்கள், அந்த பாவ சலனங்களை இவர்கள் அகற்றி போடாமல் காண்பித்த அசட்டை அல்லது அலட்சிய போக்கு. பாவ சலனங்களை அகற்றி போடுவது கிருபாசனத்துக்கு போய் கிருபை வாங்கி அவருடைய புண்ணியத்தின் பரிசுத்தமான ரத்தத்தினால தங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை கழுவிக்கொள்ளலை. அது என்ன விட்டுட்டாங்க, விட்டது தொடர்ந்து கதையாயிடுச்சு. ஆரம்பத்தில் பேசும்போது பேச்சு நல்ல விதமாக தான் இருக்கு, நல்ல விஷயங்கள் தானே பேசுகிறோம், அதுக்கப்புறம் அதே பேச்சு எப்படி போகுது அப்படின்னாக்கோ, சில பேச வேண்டிய நிர்பந்தங்கள் வருது, அப்படி தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் சில குறைகள் சுட்டி காட்டி பேசுகிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா குறை பேசுகிறதே பேச்சாயிடும். அப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேசும்போதே யாரும் ஒரு குறை பேசுறதில்ல, அது நான் நீதியான விஷயங்கள் தான் வரும், ஆனால் அதோட ஒரு அளவு நிறுத்தி கொள்ளணும். ஆனால் அதுக்கு மேலே போகும் பொழுது அது போயிடும். யாக்கோப்பு அப்போஸ்தலன் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது சரியான வார்த்தை கெகன்னா, இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஒருவருடைய நாக்கின் மூலமாக பேசக்கூடிய பேச்சு தொடர்ந்து கிருபாசனத்தின் சலுகைகளினால கழுவப்படாம, கிருபாசனத்தின் சலுகைகளினால மன்னிப்பு வாங்காம, கிருபாசனத்தின் சலுகைகளை வாங்கி புதுப்பிக்கப்படாம தொடர்ந்து அது இருக்கும் பட்சத்தில் அது இரண்டாம் மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதனால தான் கர்த்தர் சொல்லும்போது நீ பலிபீடத்தில் பலி செலுத்த வரும்போது உன் சகோதரனோடு உனக்கு மனசு ஏதாவது சிறு முரண்பாடுன்னு நீ உணர்ந்தீனா, உன் பலி அங்கே போய் அப்படின்னா என்ன சொல்ற தெரியுங்களா? அந்த உணர்வு உங்களுக்குள்ள வருதா? உணர்வு வரும்போதே அதை போய் எடுத்து போடுங்க, அங்கேயே எடுத்து போட்டுடுங்க. ஒருவேளை அங்கேயே எடுத்து போட நீங்கள் தவறினீர்கள் ஆனால் அது சகோதர மனுஷன் அதாவது சகோதர அன்பை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போயிடும். கர்த்தர் அதைத்தான் எச்சரிக்கிறார். இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போகக்கூடியவர்கள் தங்களுடைய காரியங்களில் ரொம்ப அசட்டைத்தனம். ஒரு தருணத்தில் என்ன வந்துடும் தெரியுங்களா? ஆமாம், இது பண்ணினா தான் ஒன்று பாவம் பண்ணி பருமா, விடுங்க போய் தான் எடுத்துகிட்டு போகுது, அந்த மாதிரி அசட்டைத்தனம் வந்துடும். அதனால தான் எபிரேயர் 6 அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது உடன்படிக்கையின் இரத்தத்தை சாதாரணமாக அசுத்தம் என்று எண்ணில் சாதாரணமாக எடுவாங்க. இயேசு கிறிஸ்து அதாவது தேவன் கிருபாசனத்தின் சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சலுகைகளை எவர் ஒருவர் மதிக்காமல் சர்வசாதாரணமாக எண்ணுகிறாரோ அவர் தொடர்ந்த காரியங்களை செய்யும் பொழுது இரண்டாம் ஆண்டுக்குள்ள போகக்கூடிய ஆபத்தும் இருக்கு. பாருங்க மன சகோதர சகோதரிகளே, நாம் சபையாகிறதோ அல்லது வாய்ப்பை இழந்து போறதோ அல்லது அந்த நிரந்தர தண்டனையை அடைகிறதோ நம்முடைய கைகளில் தான் இருக்கு. நாம் அபூர்ணர்கள் தான், பலவீனர் பலவீனர் பலவீனர், கடைசி வரைக்கும் செல்லாது இந்த லேபிள். கடைசி வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஜெயம் கொண்டவர்கள் ஆகணும், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் ஆகணும். அதற்குத்தான் இந்த பலன், இந்த கிருபாசனத்தின் சலுகைகள். கிருபாசனம் இதை எவர் எப்படி ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயம் கொள்ளுதலோ அல்லது வலுவிழந்து போகிறதோ எப்படி இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் சப்ஜெக்டுடைய நிறைவுக்கு நாம் வந்துடுவோம். அப்ப நம்முடைய தேவனை பற்றி நாம் இந்த அளவு நாம் தியானிக்கிறோம். தெய்வீக ஏற்பாடுகளை மதிக்காதவர்களாயும் கர்த்தருடைய நன்மைகளையும் அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் அவருடைய நீதியான அறிவுரைகளையும் சாதாரணம் என்று எண்ணுகிறவர்கள் தான் அந்த வாய்ப்புக்குள்ள போகக்கூடிய ஆபத்திலே இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையை பற்றி நாம் சொல்லிட்டோமானா, இதே சங்கீதம் 103 சங்கீதத்துல 10 வசனம் வாசிக்கலாம். 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டவும் இருக்கிறார். அவருடைய கிருபை பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அது போல அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? என்ன என்னமோ வானம் பூமி எவ்வளவு உயரமோ அதெல்லாம் நமக்கு புரியல, அதை அளவு பட முடியாது. ஆனா ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லிக்கலாம், இந்த கன்வென்ஷன் நடக்கிற இந்த ஆவிக்குரிய மாநாடு நடக்கிற ஹால் இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ பெரிய ஹால், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஹால் நிறைய கடுகுகளாக கொட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டன் கணக்கில் கொண்டு கடுகுகள் கடுகு கொண்டாந்து கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாலில் எவ்வளோ எத்தனை கோடி கடுகுகள் இருக்கும் என்னைக்கு எதாவது சொல்ல முடியுமா? எவ்வளோ கோடிக்கணக்கான கடுகுகள் இருக்கும்னு தெரியாது. ஹால் முழுக்க நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய கடுகுகள் கோடிக்கணக்கில் இருக்கும், எவ்வளோன்னு தெரியாது. அதில் வந்து ஒரு 100 இல்லை ஒரு 1000 கடுகையோ எண்ணி எடுத்துட்டோம்னா இதில் 1000 கடுகு காணா போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருக்கும், அப்படி நினைக்க முடியுமா? அது போலத்தாங்க தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை என்ன நினைக்கிறோம், சாதாரணமானது இல்லை. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது, அவருடைய மகத்துவம் அவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. நம்ம கொடுக்கறதுனால, நம்மை புதுப்பிக்கிறதுனால, நம்மை வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுனால அவருடைய கிருபை குறைஞ்சு போறதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடற்கரையில் வித ரசல் நினைவு கூர்தலின் புக்கில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். வித ரசல் இல்லை, வேறொரு சகோதரர். கடற்கரையில் அலைகள் அடிச்சுட்டே இருக்கும், அலைகள் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடல் நீர் கடல் அலை வந்து மணல் திட்டில் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மணல் திட்டு எப்படி இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், பல பலன் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சில குழந்தைகளோ சில பெரியவர்களோ கால்களினாலேயோ அல்லது மண்வெட்டிகளினாலேயோ ஏதோ சில பள்ளங்களே குழிகளெல்லாம் தோண்டி விட்டு போயிடுவாங்க. அது தோணும் போது அசிங்கமாக போயிடும். ஆனால் மீண்டும் ஒரு அலை வந்து என்ன செய்யணும் தெரியுங்களா, எல்லா பள்ளங்களையும் மேவி மீண்டும் இருப்பதை போலவே சைனிங்காக பல பளப்பாக கட்டிட்டு போயிடும். எத்தனை முறை தோண்டி போட்டாலும் அத்தனை முறை அலைகள் வந்து சேர்ந்துட்டு போகும். தெய்வீக கிருபை இது போன்றது தான். நம்முடைய நீதியை நடப்பிக்கவும் நம்முடைய பாவங்களை உணரக்கூடிய உணர்வோடும் நாம் இருக்கும் பொழுது தெய்வீக கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது முழுக்க எங்க நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா, அவருடைய குமாரனுடைய புண்ணியமாகிய கிருபையின் சிங்காசனமாகிய கிருபாசனம். கடைசியாக வசனம் நெகேமியா 9:17 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ரெடி டு பார்டன் அப்படின்னு என்ன தெரியுங்களா, ரெடி ஆயத்தமா இருக்காராம். எதுக்கு? மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காராம், ரெடியா இருக்காராம். நம்முடைய தேவன் மன்னிப்பதற்கு ரெடியா இருக்காராம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவருடைய குமாரனுடைய புண்ணியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த கிருபாசனம். இது வேற எந்த யுகத்துக்குமே இல்லாத ஆசீர்வாதம். இன்றைக்கு நமக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம். நம்முடைய பலவீனங்களை ஜெயம் கொள்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தெய்வீக ஏற்பாடு. இதை பற்றினதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவன் அவருடைய குமாரன் மூலம் நமக்கு தயவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இச்சலுகைகளை பிரயோகப்படுத்தி அவருடைய குமாரனுடைய சாயலை நாம் அடைந்து சேர தேவன் நம் அனைவருக்கும் தயவு செய்வாராக. ஆமென்.